சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்குது? அத்தனை உங்கள் அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில் தோப்புக்கு போய் போனதை வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்கே வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாய்க்கா ஒன்றா ரெண்டா. போ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. ஆ அப்படியே அதில் உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரே. அகத்தி கீரை கட்டு அவக்காம நான் தாரே. அடராமா ராமா ராமா ராமா ஓடே. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாரே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரே. அகத்தி கீரை கட்டு அவக்காம நான் தாரே. அடராமா ராமா ராமா ராமா டேடேடேடேடே. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாரே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாரே. ஏண்டிய வெள்ளையம்மா, முட்டை முன் போல இல்லையம்மா. பொய்யார சேவல் கிட்ட ஒட்டி ஒட்டாம போனியம்மா. சேவல் கிட்ட நீயும் கொஞ்சி கோலவ வேணாம். கொஞ்சாம நீயும் போனா குஞ்சுகள் எங்கே தோணும். சேவல் கிட்ட நீயும் கொஞ்சி குலவ வேணும். கொஞ்சாம நீயும் போனா குஞ்சுகள் எங்கே தோணும். சோழ கருது கருது நல்லா வருது வருது. அடே மருது மருது அட மேஞ்சா தவறு. என் சாட்ட கம்பு நீளம் பார்த்திருக்க நீயும். சொன்னபடி கேளு, சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரே. அகத்தி கீரை கட்டு அவக்காம நான் தாரே. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே.